சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்னு சொன்ன பழமொழியில் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேறப்போமளவும் வாழ்வு. சீரார் தூப்புள் பிள்ளையந்தாது என்னும் செழுந்தமிழால் நேராக வேதாந்த தேசிகர் தாளினைக் கீழ்மொழிந்தான். ஏரார் மறைப்பொருளெல்லாம் எடுத்து இவ்வுலவுய்யவே சீராகிய வரதார் என் பாதம் துணை நமக்கே. சந்தமிகு தமிழ் மறைகள் 24. அந்த 24 பிரபந்தங்களில் திருவரங்கத்தமுதனார் அருளி செய்த ராமானுஜன் உற்றந்தாதிக்கு ஒரு தனி பெருமையுண்டு. அது என்னவென்றால், சுவாமி பாஷ்யக்காரர் இந்த ராமானுஜ உற்றந்தாதியை தானே திருச்செவி சார்த்தி அதை 24 பாக்கிய பிரபந்தங்களோடு சேர்த்து 24வது பிரபந்தமாக அனுசந்திக்க வேண்டியது என்று அனுகிரகிக்கப்பட்டது. அதேபோல ஒரு பெருமை சுவாமி தேசிகனின் திருக்குமாரரான நயினாராச்சாரியரால் அருளப்பட்ட பிள்ளையந்தாதிக்கும் உண்டு. இந்த பிள்ளையந்தாதியை சுவாமி தேசிகன் திருச்செவி சார்த்தி அருளினார். அதனால்தான் நேராக வேதாந்த தேசிகர் தாளினை கீழ்மொழிந்தார் என்பதாக தனியனில் உள்ளது. இதை தேசிக பிரபந்தங்கள் இதையும் சேர்த்து 24 அதோடு சேர்ந்து அனுசந்திக்க வேண்டியது என்பதே தேசிகனுடைய நியமனமும். இந்த பிள்ளையந்தாதியானது பல விஷயத்திலும் ராமானுஜன் உற்றந்தாதியோடு ஒத்துப்போவது. அந்த பிள்ளையந்தாதியில் 9வது பாசுரம், வணக்கமொடுக்கம் வழக்கமொழுக்கம் இரக்கம் சேரும் இணக்கம் உறக்கம் இழுக்கும் அழுக்கும் இகந்து நிற்கும் குணக்குலமோங்கும் ராமானுஜன் குணங்கூறும் தூப்புல் அணுக்கணை பிள்ளைதனை அரணாக அடைபவர்க்கே. இதற்கு முந்திய பாசுரம் பொருந்திப்புவிதனில் என்கிற பாசுரம். அந்த பாசுரத்தில் இடர்கடற்கு வருந்தாது தூப்புல் மாபுருடன் பாதம் வணங்குமினே என்று வருகிறது. இந்த சம்சாரமாகிய துக்கம் என்கிற கடல், அதில் வருந்தாதல் இருப்பதற்கு என்ன செய்யணும்? தூப்புல் மாபுருடன் பாதம் வணங்குமினே என்பதாக, தூப்புல் மாபுருடனான சுவாமி தேசிகனுடைய திருப்பாதங்களை வணங்கணும் என்று அதற்கு அர்த்தம். இந்த பாசுரத்தில் சுவாமி தேசிகனின் திருப்பாதங்களை வணங்கி அங்கு சரணாகதி செய்தால் அதனால் என்ன நன்மைகள் உண்டாகும், எந்தவிதமான நன்மைகள் எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. தூப்புல் அணுக்கனை பிள்ளைதனை அரணாக அடைபவர்க்கே. அணுக்கன் பாகவத ஸ்ரேஷ்டன், தூப்புல் அணுக்கன் தூப்புலில் அவதரித்தவரான பாகவத ஸ்ரேஷ்டன். அவர் யார் என்றால், அவர்தான் தூப்புல் பிள்ளை சுவாமி தேசிகன். அவரை அரணாக அடைபவர்க்கே, அவரிடத்தில் சரணாகதி செய்பவர்க்கு என்னென்ன நன்மைகள்லாம் உண்டாகும் அப்படின்றத முதல் 3 பாதங்களால் சொல்றார். தூப்புல் பிள்ளை சுவாமி தேசிகன் அவரை சரணாக அடைப வேண்டும். ஏன் தெரியுமா? அவர் ராமானுஜன் குணங்கூறும் தூப்புல் பிள்ளன். ராமானுஜனை குணங்களை கூறிக்கொண்டிருப்பவர், அதாவது ராமானுசனை எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செய்பவர். ஸ்தோத்திரம் என்றால் ஒருவரிடத்தில் உள்ள நல்ல குணங்களை கூறுவதுதான் ஸ்தோத்திரம். ராமானுஜன் குணம் கூறும், ராமானுஜனுடைய குணங்களை சொல்லிக் கொண்டிருப்பவர் என்றால் ராமானுஜனை எப்பொழுதும் ஸ்துதிப்பவர், ராமானுஜனை ஸ்தோத்திரம் செய்பவர். அந்த ராமானுஜனுடைய கல்யாண குணங்களை ஸ்தோத்திரங்களை பேசுகின்ற தூப்புள் பிள்ளை அவரிடத்தில் நாம் சரணாகதி செய்ய வேண்டும். அந்த ராமானுஜன் எப்படிப்பட்டவர்? குணக்குலம் ஓங்கும், குணங்களுடைய கூட்டம் அது ஓங்கியிருக்கிறது. மிகவும் உயர்வான குணங்கள், அந்த குணங்களும் அதிகமாக கூடியிருக்கின்றது. அப்படி கூடியிருக்கின்ற குணங்கள், அப்படி குணங்களோடு சேர்ந்திருக்கின்ற ராமானுஜன், அந்த ராமானுஜனுடைய குணங்களை கூறுபவர் சுவாமி தேசிகன். அந்த சுவாமி தேசிகனின் திருவடிகளை ஆசிரியிக்க வேண்டும். அப்படி ஆசிரியித்தால் சரணாக அடைபவர்க்கு என்னென்ன உண்டாகும்? வணக்கம், ஒடுக்கம், வழக்கம், ஒழுக்கம், இரக்கம் சேரும். வணக்கம், பணிவு உண்டாகும். பெரியவர்களிடத்தில் பணிவு வேணும். எப்பொழுதும் பெரியவர்களிடத்தில் பணிந்து போவதுதான் படித்தவனுக்கு அழகு. படிக்காதவனுக்கும் அது நன்மையை பயக்கும். இந்த வணக்கத்தை கொடுக்கும். அந்த வணக்கத்தை கொடுத்தால் மாத்திரம் போராது, அடுத்தது ஒடுக்கம் கொடுக்கும். ஒடுக்கம் என்றால் அடக்கம், அதான் பணிவுன்னு சொல்லி அடுத்தேன். இது அடக்கம் அப்படின்னா என்னன்னா, தன்னைத்தானே வெளியில் காட்டிக்கொள்ளாமல், தன் புகழை தற்பெருமை பேசாமல், அடக்கமாக முடிந்தால் ஒடுங்கி தான் மிகவும் தாழ்ந்தவன் என்று நைச்சானுசந்தானம் செய்வது, அதை கொடுக்கும். வணக்கம் சேரும், ஒடுக்கம் சேரும். அதுக்கு அடுத்தது என்னன்னா, வழக்கம் சேரும். நல்ல வழக்கங்கள், நல்ல வழக்கங்கள் எல்லாம் இவனிடத்தில் சேரும். சுவாமி தேசிகனை ஆசிரியித்தால் நல்ல வழக்கங்கள் எது அப்படின்னா, பெரியவர்கள் போன வழியில் போவதுதான் நல்ல வழக்கம். ஸ்ரீமத் ராமாயணத்தில் பரதன் ராமபிரானை தண்டரம் செவிப்பதற்கு தாமபிரானை பார்த்து, காட்டில் பார்த்து சேவித்து, அவரை கையோடு நாட்டிற்கு அழைத்து வந்து அவருக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தில் செல்கிறான். ஆனால் ராமபிரானோ இவன் அரசாள்பவன் என்பதை என்றே நினைத்து அவனிடத்தில், இந்த ராஜதர்மங்கள் எல்லாம் செய்கிறாயா, இந்த மாதிரி எல்லாம் நீ இருக்கிறாயா என்று ஒரு சொர்க்கத்தில் கேள்வி கேட்கிறார். அது 100 ஸ்லோகம் உடைய ஒரு சொர்க்கம், கச்சித் சர்க்கம் என்று பெயர். இப்படி 100 ஸ்லோகங்களினாலே இந்த தர்மம் செய்கிறாயா, அந்த தர்மத்தை செய்கிறாயா என்று பல தர்மங்களை பறக்க கேட்ட ஸ்ரீ ராமபிரான் கடைசியாக ஒரு கேள்வி கேட்கிறார், நம்ம பெரியவர்கள்லாம் போன வழியில் போகிறாயா, அந்த தர்மத்தை நீ அனுசரிக்கிறாயா? யாம் விருத்திம் வர்த்ததே தாத்தா யாஞ்சன பிரபிதாமகாஹ தாம் விருத்திம் வர்த்தசே கச்சித்து யாச்ச சத்பதகா சுபா. பெரியோர் சென்ற நல்ல வழி, அந்த நல்வழியில் நீ நடக்கிறாயா? அதுதான் வழக்கம், அதுதான் நல்ல பழக்கங்கள், பழக்க வழக்கங்கள். அந்த நல்ல பழக்க வழக்கங்கள் எல்லாம் சுவாமி தேசிகனை சரணாக பற்றுபவர்களுக்கு தானாக வந்து சேரும். அது மாத்திரமல்ல, ஒழுக்கம் சேரும். பெரியோர்களுடைய பழக்கம் என்பது அது ஆச்சாரம், ஒழுக்கம் என்பது அதுவும் செல்ஃப் டிசிப்ளின் இங்கிலீஷில் சொல்லுவான். அதுபோல் ஒரு சதாச்சாரம், காத்தால் எழுந்துகிறது, சந்தியாவந்தனம் பண்ணுறது, உதயோபஸ்தானம் பண்ணுறது, இதெல்லாம் சதாச்சாரத்தில் சேர்ந்தது தான். இதெல்லாம் ஒழுக்கம்தான். காலத்தில் அந்தந்த காலத்தில் அந்தந்த காரியத்தை செய்வதே ஒழுக்கம். அந்தந்த காலத்தில் அந்தந்த காரியத்தை செய்வதனாலேயே நாம் மிகவும் ஒரு சீரிய முறையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்தவர்களாக இருப்போம். அந்த ஒழுக்கமும் சேரும். இது எல்லாமே எப்படின்னா ஒரு கிரமத்திலையும் உண்டு. பெரியவர்களிடத்தில் பணிவு வேண்டும், வணக்கம் வேணும். அந்த வணக்கத்திற்கு எப்படி சம்பாதிக்கணும்னா, அதுக்கு வேண்டியது நமக்கு முதல்ல ஒடுக்கம், நைச்சியானுசந்தானம் செய்து கொள்ள வேண்டும். இந்த நைச்சியானுசந்தானம் எப்படி தெரியணும்னா, இது பெரியவர்களுடைய வழக்கம். இந்த வழக்கம் எப்படி கிடைக்கும்னா, அது நமக்கு ஒழுக்கத்தினால தான் கிடைக்கும். அதனால தான் வணக்கம், ஒடுக்கம், வழக்கம், ஒழுக்கம், இது எல்லாம் எப்போ வரும்னா, இரக்கம் இருந்தால் வரும். பூதேஷு தயா, எல்லா பூதங்களிடத்திலும் தயை இருக்கும், இரக்கம் வேணும். இரக்கம் இருப்பவன் பாவத்தை செய்ய மாட்டான். பாவத்தை செய்யாதவனுக்கே ஒழுக்கமும், அதனாலே வழக்கமும், அதனாலே ஒழுக்கமும், அதனாலே வணக்கமும் வரும். அதனால் இந்த இரக்கமும் சேரும். சுவாமி தேசிகனை ஆசிரியத்தால் இப்படி நல்ல குணங்கள் எல்லாம் வரும். இந்த நல்ல குணங்கள்லாம் வருவதற்கு தடையாக இருக்கின்ற பாப குணங்கள் அதெல்லாம் போகும். என்னென்ன போகும்னா, இந்த மாதிரி இரக்கம் இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு தடைகிறது முதல்ல என்னென்னா, இணக்கம். இணக்கம் அப்படின்னா சேருதல் அர்த்தம், சகவாசம். யாரோட சகவாசம்னா, தீயாரின் சகவாசம். தீயாறு சொல் கேட்பதும் தீதே, அவரோடு இணங்கி இருப்பதும் தீதே. அந்த இணக்கம் போயிடும். உறக்கம், இந்த இணக்கம் போகணும்னா என்ன பண்ணணும்னா, நமக்கு முதல்ல உறக்கம் போகணும். உறக்கம்னா என்னென்னா, தூக்கம்னு மாத்திரம் அர்த்தம் இல்லை இங்க. நமக்கு அஞ்ஞானம் அப்படின்னு, அஞ்ஞானத்தை தான் இங்கே உறக்கம்ன்ற பதத்தினால சொல்கிறது. நம்முடைய அஞ்ஞானங்கள் போகும். அஞ்ஞானத்தினால தான் கெட்ட சகவாசம் இருக்கிறது. அஞ்ஞானம் இல்லைன்னா கெட்ட சகவாசமும் போயிடும். அதனால் இணக்கம் போகும். அந்த இணக்கத்திற்கு காரணமான உறக்கமும் போகும். இது ரெண்டும் போச்சுன்னா, எப்படி அஞ்ஞானம் எதனால் வர்றது, அது இழுக்குனால வருது. நம்முடைய செய்கின்ற பலவிதமான குற்றங்களினால, பலவிதமான குற்ற செயல்களினால இழுக்கு வருது. அந்த குற்ற செயல்களும் போகும். அந்த குற்ற செயல்கள் செய்யாமல் இருக்கிறதுக்கு, செய்வதற்கு காரணம் என்னன்னா, அதுதான் அழுக்கு. அழுக்குன்னா பாபங்கள், அசுத்தம். இந்த இடத்துல பாபம்னு சொல்லலாம். இந்த பாபத்தினால தான் நாம் குற்றங்களை செய்கிறோம். அந்த குற்றங்களை செய்வதனால தான் நமக்கு அஞ்ஞானம் வருது. அந்த அஞ்ஞானத்தினால தான் துஷ்ட சகவாசம் வருது. இந்த துஷ்ட சகவாசத்தினால தான் இரக்கம் இல்லாமல் போகிறது. அப்படி இரக்கம் இல்லாமல் போனச்சுன்னா, பாபம் இரக்கம் இல்லாததுனா பாபங்களை செய்வோன்றதுனால நமக்கு ஒழுக்கம், வழக்கம், ஒடுக்கம், வணக்கம் ஒன்றுமே இருக்காது. அதனால் இந்த முதல் பாதத்தினால் எதெல்லாம் சேரும்னு சொன்னார். இரண்டாவது பாதத்தினால் இணக்கம், உறக்கம், இழுக்கும், அழுக்கும். இந்த அழுக்கெல்லாம் இவன் விட மாட்டான். இந்த அழுக்கெல்லாம் இவனை விட்டு போயிடும். அழுக்கும் இகழ்ந்து நிற்கும். இதெல்லா விதமான அழுக்கு இவை எல்லாமே இவங்கிட்டே இது விலகி போயிடும். சீச்சி, இவங்கிட்ட இனிமேல் நம்ம இருக்கக்கூடாது, இவன் ரொம்ப நல்லவனாக போயிட்டான், இவங்கிட்ட இருந்தால் நம்மளால் ஒரு காரியமும் பண்ண முடியாதுன்னு தீய குணங்கள் எல்லாம் இவனை விட்டு தாமே விலகிவிடும். இவன் விட்டு விலகிறான்ல, அவே விலகி போடுன்னா தாமே விலகிடுன்னா அந்த அளவுக்கு அந்த தீய குணங்கள் நினைத்து கூட பார்க்க மாட்டான். அது மாத்திரமில்லை, இந்த மாதிரி வணக்கம்லாம் வந்துருத்துன்னா அப்புறம் இவன் என்ன பண்ணுவான்னா, குணக்குலமோங்கும். இவனுக்கே குணக்குலங்கள், இவனுடைய குணக்கூட்டங்கள் இவனுக்கே ஓங்கும், குணக்குலம் ஓங்கும். இப்படியும் அவன் வியாக்கியானம் பண்ணலாம். இவனுக்கு நல்ல குணங்கள்லாம் கூடி கூடி வரும். நல்ல குணங்கள்லாம் சேர்ந்துதானா என்ன பண்ணுவான்னா, இவனே ராமானுஜன் குணங்கூறும். ராமானுஜனுடைய குணங்களை எல்லாம் இவனே கூற ஆரம்பித்து விடுவான். எதனாலன்னா, கெட்ட சகவாசம் போச்சுன்னா நல்ல சகவாசம் வரும், நல்ல சகவாசம் இருந்ததுனா நல்ல குணங்கள்லாம் கூடும். நல்ல குணங்கள்லாம் கூடித்தானா இவனே பாஷிகாரருடைய குணங்களை எடுத்துச் சொல்லுவான். எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு இவனுக்கு நல்ல ஞானமும் கிடைக்கும். குணக்குலமோங்கும் ராமானுஜன் குணங்கூறும். குணக்குலமோங்கும் தூப்புள் பிள்ளை, குணக்குலமோங்கும் தூப்புள் பிள்ளையை சரணாக அடைபவருக்கு குணக்குலம் ஓங்கும். ஏன்னா, ஏ யதாமாம் பிரபத்யந்தே தான் ததைவ பஜாமியகம்னு பெருமாள் வாக்கு இல்லையா, யார் என்னை எப்படி உபாசிக்கிறார்களோ அவர்களை அதுபோலவே அந்த குணத்து உடையவனாகவே நான் சேருகிறேன். அந்த மாதிரி குணக்குலம் ஓங்கும் தூப்புள் பிள்ளையை உபாசித்தால், அவரை சரணாக அடைந்தால் நம்முட குணக்குலமும் ஓங்கும். ராமானுஜன் குணங்கூறும் தூப்புள் பிள்ளையை சரணாக அடைந்தால் நாமும் ராமானுஜன் குணங்களை கூறுபவராக ஆவோம். அதனால் குணக்குலமோங்கும் ராமானுஜன் குணங்கூறும், இந்த இத்தனை நல்ல குணமும் உடைக்கும் எப்போ, தூப்புல் அணுக்கனை புள்ளதனை அரணாக அடைபவர்க்கேஹே. தூப்புல் சுவாமி தேசிகன், தூப்புல் பாகவத சிரேஷ்டன், தூப்புலில் அவதரித்தவர், அவரை சரணாக அடைபவர்க்கு இத்தனை நல்ல குணங்களும் கிடைக்கும் என்பதாக சுவாமி தேசிக பக்தி, சுவாமி தேசிகனிடத்தில் பண்ற சரணாகதிக்கு என்னென்ன நல்ல குணங்கள்லாம் கிடைக்கும், என்னென்ன காரியங்களெல்லாம் அதை செய்யும் என்பதாக இந்த பாசுரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ராமானுஜன் நூற்றந்தாதியை அடிவொற்றியே இந்த பிள்ளையந்தாதி உண்டானது என்பதற்கு இதுவும் இந்த பாசுரமும் ஒரு சான்று. நூற்றந்தாதியில் ராமானுஜனை அடைபவர்க்கு என்னென்னலாம் உண்டாகும்னு ஒரு பாசுரம் இருக்கு. பொருந்திய தேசும் பொறையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும். சிறுகலியால் வருந்திய ஞானத்தை வன்மையினால் வந்தெடுத்தளித்த அருந்தவன் எங்கள் ராமானுசனை அடைபவர்க்கே என்று அந்த பாசுரத்தை அடிவுற்றிய இது. அந்த பாசுரத்தில் செல்வமும் சேரும் நேர், அந்த செல்வத்தில் சேர்ந்தது அப்படின்னா இம்மை பயன்களையும் கூறியிருக்கார். இந்த ஐகிக்கமான பயன்களையும் கூறியிருக்கார். ஆனால் இந்த இடத்துல எல்லாமே ஒரு பிரபன்னனுக்கு என்னென்னலாம் வேணுமோ அந்த குணங்கள் எல்லாம் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த குணங்கள் எல்லாம் எப்போ கிடைக்கும்னா, சுவாமி தேசிகனுடைய திருவடி சம்பந்தம் இருந்தாலே போரும். சுவாமி தேசிகனுடைய சிஷ்யனுடைய சிஷ்யனுடைய சிஷ்யன் நம்மளாம் எத்தனையோ ஆச்சாரியர்கள் நமக்கு மேலே இருக்கா சுவாமி தேசிகனுக்கும், அவர் சிஷ்யனுடைய சிஷ்யர்னு ஆழ்வார் சாய்ச்சார். அடியாரடியார் தம் அடியாரடியார் தமக்கடியார் அடியார் தம் அடியார் அடியோங்களேன்னு, அதுபோல சுவாமி தேசிகனுடைய அடியார் அடியார் அடியார் அடியார்களுக்கு எத்தனையோ அடியார்களுக்கு அடியரான நாம். அதனால் சுவாமி தேசிகன் நம்முடைய ஆச்சாரியன், சுவாமி தேசிகனுடைய திருவடி சம்பந்தம் பெற்றவர்களுடைய திருவடி சம்பந்தம் நமக்கு இருக்குன்னா, அதனாலேயே இந்த எல்லா விதமான சகல விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பாசுரம். பணக்கம் ஒடுக்கம் வழக்கம் ஒழுக்கம் இரக்கம் சேரும் இணக்கம் உறக்கம் இழுக்கும் அழுக்கும் இகந்து நிற்கும். குணக்குலமோங்கும் ராமானுஜன் குணங்கூறும் தூப்புல் அணுக்கனை பிள்ளைதனை அரணாக அடைபவர்க்கே. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.